ஐயோ ஐயோ அவை என்ன பார்த்தாரா ஐயோ ஐயோ பட்டின்னு சிரிச்சாரா ஐயோ ஐயோ சட்டின்னு முறைச்சாரா ஐயோ ஐயோ சரித்திரங்கள் படைப்போமே ஒரு நாள் இங்கு Rapping Kauai City, and one day our songs would make history.